என்ன பாட போறியா? ஸ்டார்ட் மியூசிக். டாவியா நோவியா நோவேனாயா லவ்வியா வாட்டியா நீ பாவோயா டாவியா நோவியா நோவேனாயா லவ்வியா வாட்டியா மீ வெரி சோகம்யா நெஞ்சில அம்பு விட்ட சிட்டு கிட்ட வாடி கிரீன் பரட்டு எங்கடி போன என்ன விட்டு காட்டு நீய கபடி விளாட்டு பட்டுன்னு என்ன விட்டுட்டு போனா ட்ரீம் சீனில் கட்டுன்னு சொன்னா ஏய் காதல நோவியா நோவேனாயா லவ்வியா வாட்டியா நீ பாவோயா டாவியா நோவியா நோவேனாயா லவ்வியா வாட்டியா நீ வெரி சோகம்யா உயிரில உன்ன ஒட்டிட பார்த்தேன் அட ஏண்டி பேபி நீயும் பிச்சுட்டு போன ரத்தம் சதையுமா உன்ன வாழ்ந்துட பார்த்தேன் ஏண்டி அருவால போட்டு நீயும் அறுத்துட்டு போன கலகலாக வாழ்ந்தவன் நானே கலங்க வச்சு போரியமானே கலகலாக வாழ்ந்தவன் நான் கலங்க வச்சு போரிய நீ அஜயோ குழம்ப விட்டாலே நெஞ்சில அம்பு விட்டாச்சிட்டு கிட்ட வாடி கிரீன் பேரட்டு எங்கடி போன என்ன விட்டு காட்டுட்டிய கபடி விளையாட்டு